வரங்கள் பல தரும் நவசக்தி விநாயகனே நாயகனே விநாயகனே. காகத்தின் உருவெடுத்து கமண்டலம் தனை கவிழ்த்து தனை கவிழ்த்து காவிரி நதி பாய செய்தவனே காவிரி நதி பாய செய்தவனே நாயகனே நாயகனே. முப்பழம் நுகரும் மூஷிக வாகனே எப்பொழுதும் என்னை தேத்தருள் வாய்த்தாரி முகனே. முப்பழம் நுகரும் மூஷிக வாகனே எப்பொழுதும் என்னை ஏத்தருள் வாய்த்தாரி முகனே. தாயாயிருந்தனக்கு தமிழ் பால் தருபவனே தருபவனே. மாயா பிறவி என்னும் மயக்கம் களைபவனே மாயா பிறவி என்னும் மயக்கம் களைபவனே நாயகனே விநாயகனே. அங்குச பாசம் கொண்ட ஐந்து கரத்தோனே ஐம்புலந்தனை அடக்க அறுவழி உரைப்போனே. அங்குச பாசம் கொண்ட ஐந்து கரத்தோனே ஐம்புலந்தனை அடக்க அறுவழி உரைப்போனே. தத்துவம் மெய் பொருளை தந்தனை காப்பவரே தத்துவம் மெய் பொருளை தந்தனை காப்பவனே. வித்தகா விநாயகா விரைக்கழல் சரணே வித்தகா விநாயகா விரைக்கழல் சரணே நாயகனே விநாயகனே. நலங்கள் பல தரும் நவசக்தி விநாயகனே நாயகனே.